நற்றினை குழுவோடு எங்களோடு பயணித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நற்றினை குழு சார்பாக வாழ்த்துக்கள். இன்று ஆயிரம் நாள் எட்டியிருக்கிறது. இது நீங்கள் எல்லாமே சாத்தியம் கிடையாது. மென்மேலும் ஆயிரம் நாட்கள் என்ன, ஆயிரம் மாதங்கள் மேலாக நற்றினை வளரணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. இதுவரைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தந்ததுக்கு நன்றி. பாராட்டுகள். சேவை தொடரட்டும்.